காதலிக்கும் மாசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கு காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி திட்டி திட்டி தாய் காதலிக்கும் மாசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கு காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் தெரிகிறது பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சருகிறது சருகிறது விரிகிறது அடிவிண்ணும் மண்ணும் உனக்குள்ள விளம்பரமோ நீ வெளிச்சத்தில் செய்து வைத்த ஒளிச்சப்பமோ மன்மத மொட்டோ நான் வருடும் காற்றோ மன்மத மொட்டோ நான் வருடும் காற்றோ காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கு காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் காதலுக்கு